தலைப்பு ஏமாற்றம். ஏமாற்றி ஏமாற்றி ஏமாந்தாய் ஏமாற்றங்களிடம். ஏமாந்தேன் மாற்றம் விரும்பா மனத்தால். சொல்லுங்கள் பேராசையின் தோழனோ ஏமாற்றம். ஏமாற்றமும் கண்ணாமூச்சியோ பழகிய பின்னே. எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் எப்போதும் உறவுகளே.